ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಸ್ವಾದಯನ್ನಿಹ ಸರ್ವೇಷಾಂ ತ್ರಯ್ಯಂತಾರ್ಥಂ ಸುದುರ್ಗ್ರಹಂ ಸ್ತೋತ್ರಯಾಮಾಸ ಯೋಗೀಂದ್ರಸ್ತಂ ವಂದೇ ಯಾಮುನಾಹ್ವಯಂ ನಮೋ ನಮೋ ಯಾಮುನಾಯ ಯಾಮುನಾಯ ನಮೋ ನಮಃ ನಮೋ ನಮೋ ಯಾಮುನಾಯ ಯಾಮುನಾಯ ನಮೋ ನಮಃ ಅಸ್ಮದ್ಗುರು ಪರಂಪರಾಯೇ ನಮಃ. 22 ಶ್ಲೋಕಂ ಸ್ತೋತ್ರರತ್ನಂ. ನ ಧರ್ಮನಿಷ್ಠೋಸ್ಮಿ ನ ಚಾತ್ಮವೇದಿ ನ ಭಕ್ತಿಮಾನ್ ಸ್ತ್ವಚ್ಚರಣಾರವಿಂದೇ ಅಕಿಂಚನೋ ನನ್ಯಗತಿಶರಣ್ಯಃ ತ್ವತ್ಪಾದ ಅಕಿಂಚನೋ ನನ್ಯಗತಿಶರಣ್ಯಃ ತ್ವತ್ಪಾದಮೂಲಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಎಂಬುದಾದ ಶ್ಲೋಕ. அகிஞ்சனோ நன்யகதி ஷரண்ய என்று, ஷரண்யன்றது விசர்க்கம் இல்லாம ஷரண்யன்னு சம்போதனமாகவும் ஷரண்ய என்று சம்புத்தி சம்போதனம். அதனால ஷரண்யஹான்னு முதல்ல சொல்லிட்டேன், அது மாத்திக்கோ. நதர்ம மறுபடியும் ஸ்லோகத்தை சரியா வாசிக்கிறேன். நதர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் ஸ்வச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ நன்யகதி ஷரண்ய ತ್ವತ್ಪಾದಮೂಲಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಎವಂ ಸಾಧಾರಣ ಅರ್ಥಮೇನೆ, ಅಡಿಯನ್ ಧರ್ಮನಿಷ್ಠನಾಗ ಇಲ್ಲೈ, ಆತ್ಮವೇದಿಯಾಗವೂ ಇಲ್ಲೈ, ಆತ್ಮಾವೈ ತಿಳಿದು ಕೊಂಡವನಾಗವೂ ಇಲ್ಲೈ, ಭಕ್ತಿಮಾನಾಗವೂ ಇಲ್ಲೈ, ಉನ್ನುಡೆಯ ಚರಣಾರವಿಂದತ್ತಿಲ್ ಭಕ್ತಿಯೇಯೂ ಅಡಿಯೇನ್ ಪೆರವಿಲ್ಲೈ, ಅಕಿಂಚನಹಾ ಸಾಧನ ಎಂದ ಒಂದು ಸಾಧನಂ ಇಲ್ಲಾಮಲ್ ಸಾಧನ ವಿಹೀನನಾಗ என்கிட்ட கிஞ்சித் இருக்கு, ஏதோ ஒரு அனுஷ்டானம் பண்றது, சாதனானுஷ்டானம் பண்றதுக்கு என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற எண்ணம் இல்லாமல், அகிஞ்சனஹா அனன்யகதிஹி வேற ஒரு ஒரு வஸ்துவும் என்னைக்கு என்ன என்னை வந்து காப்பாத்துறதுக்காக இந்த லோகத்தில் இல்லை. அனன்யகதிஹி அந்யாகதிஹி நாஸ்தி எஸ்ய சா அனன்யகதிஹி. அப்படியான அடியேன் ஷரண்ய, ஹே ஷரண்யனே, எல்லோருக்கும் சரணாகதியை கொடுத்து அருள்பவனே ஷரண்ய, எல்லாராலும் ஆசிரியிக்கப்படுபவனே, எல்லோராலும் ஆசிரியிக்க தகுந்தவனே ஷரண்ய. அதார்த்தம் ஷரண்ய, தொத்பாதமூலம் சரணம் பிரபத்தியே, உன்னுடைய சரணாரவிந்தத்தை அடியேன், சரணாக பற்றுகிறேன், சரணம் பிரபத்தியே சரணாகத்தை அடைகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அதற்கு வியாக்கியானம் சுவாமி தேசிகன் அதற்கு பாஷ்யம் எழுதுகிறார். ஏவம் பிராபியஸ்ய ஷரண்யஸ்ய பிராப்துஷ்ச ஷரணார்த்தினஹா ஸ்வரூபாதிஷு பகவதா பிரகாசிதேஷு தத்விஸ்லேஷம் அசஹமானஹா தஸ்மின்னேவ ஸ்வரூபானுரூப புருஷார்த்த விரோதி நிவர்த்தியர்த்தம் ஸ்வாதிகாரோச்சிதாம் பிரபத்திம் விஷதம் பிரயுங்கே ந தர்மேதி. நமோ நமோ வாங்மனசாதி பூமையே இத்தியாதி ஸ்லோகங்களினால் பெருமாளை பற்ற நமஹா என்று அவருக்கு நமஸ்காரங்களை தெரிவிக்க, பிரணாமங்களை தெரிவிக்க, பெருமாளும் பிராபியனான தன்னுடைய ஸ்வரூபம் என்ன, பிராப்தாவான அந்த சரணார்த்தியான இந்த பிரகிருதத்தில் ஆளவந்தாருடைய ஸ்வரூபம் என்ன, இதெல்லாம் பகவானே பிரகாசப்படுத்த, அதாவது யமுனாச்சாரியருக்கு ஆளவந்தாருக்கு பிரகாசப்படுத்த, ஆஹா இப்படிப்பட்ட பிராப்தாவை பிராபியமான வஸ்துவை அடையாமல் நான் இப்படி பிராப்தாவான நான் இருக்கிறேனே என்று அவருடைய விசலேஷத்தை ஒரு க்ஷணமும் சகித்துக் கொள்ள முடியாதவராக, தத் விசலேஷம் அசகமானஹா தஸ்மின்னேவ ஸ்வரூபானுரூப புருஷார்த்த விரோதி நிவர்த்தியர்த்தம் அவரிடத்திலேயே தஸ்மின்னேவ பிறகு வரப்போற அங்க சேர்த்துக்க வேண்டிய இடம் சொல்றேன், சுவாதிகாரோச்சிதாம் பிரபத்தி தஸ்மின்னேவ பிரபத்தி விஷதம் பிரயுங்கேன்னு அங்க போய் சேர்த்துக்கணும். தஸ்மின்னேவ ஸ்வரூபானுரூப தன்னுடைய ஸ்வரூபத்துக்கு அனுரூபமான புருஷார்த்த விரோதி நிவர்த்தி அர்த்தம் என்னன்னா, தனக்கு புருஷார்த்தம் தனக்கு அடைய வேண்டிய புருஷார்த்தத்துக்கு விரோதியான எத்தனையோ விஷயங்கள் இருக்குமே, அதெல்லாம் விரோதிகள்லாம் நிவர்த்தமானதானே புருஷார்த்தம் கிடைக்கணும். அதனால அந்த புருஷார்த்த விரோதி நிவர்த்தி அர்த்தம் அது எப்படிப்பட்டதுன்னா ஸ்வரூபானுரூபமான வந்தது. என்னுடைய ஸ்வரூபம்னா என்ன, நாதி வாசனையா நம்மளுக்கு கர்மாதிகள்லாம் இருக்கே நம்மளுக்கு, அது அதுதானே இப்ப ஆத்மஸ்வரூபம் அப்படிதானே இருக்கு. ஆனா வஸ்துதா ஆத்மஸ்வரூபம் நிர்மலமானது, ஞானிக்க ஸ்வரூபமானது, ஞானஸ்வரூபமானது, ஞானாசிரயமானது. அது ஆத்மா ஞானாசிரயம், இது ஞானம், இது ஞானம். அதனால தர்மபூத ஞானமானது எப்படிப்பட்டது? தர்மபூத ஞானம் தான் அதுக்கு ஸ்வரூபானுரூபமான. இப்ப அது என்ன ஆயிருக்குன்னா கர்மாவில பிரதிபத்தமா இருக்கு. அதனால அதுக்கு அது வந்து புருஷார்த்த விரோதியா நிறைய தத்துவங்கள் கர்மாக்கள்லாம் இருக்கு. அதனால அது நிவர்த்தி அர்த்தம் அது போகணும்னா ஸ்வ அதிகாரோசிதாம் பிரபத்தியும், தன்னுடைய அதிகாரத்திற்கு ஏற்ற பிரபத்தி சரணாகதி. சரணாகதி சர்வாதிகாரம் ஆனபடினாலே அவருக்கும் அதுல அதிகாரம் இருக்கிறதுனால ஸ்வ அதிகாரோசிதாம் பிரபத்தியும் விஷதம் பிரயுங்கே, விஷதமாக பிரயோகம் பண்ணுகிறார் இந்த ஸ்லோகத்தில். இது வஸ்துதா சங்கிப்தமா பிரயோகம்னு சொல்லணும், ஏன்னா அதுக்கப்புறம் சரணாகதி கத்தியம் அவதரிச்சதுக்கு அப்புறம் அதுதானே ரொம்ப விசதமா இருக்கு. சரணாகதி கத்தியம் ரொம்ப விசதமா இருக்கு. அதை எப்படி அனுஷ்டிக்கணும்ன்றதுக்கு அந்த பத்தியானது அதுக்கான பாஷ்யத்தினால அது இன்னும் விஸ்திருத்தமாயிருக்கு. நம்ம இப்போ இந்த கத்தியத்திரயத்துக்கெல்லாமும் சுவாமி தேசிகன் பாஷ்யம் எல்லாம் அனுகிரகிச்சிருக்கார். கிரமேண போகலாம். தர்ம நிஷ்டோஸ்மின்னு ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. எதுக்குன்னா பிரபத்தியை விசதமாக பிரயோகம் பண்ணி காண்பிப்பதற்காக ந தர்ம நிஷ்டோஸ்மின்னு ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய அவதாரிக்கை இந்த ஸ்லோகத்துக்கு. ஏவம் பிராபிய, எப்படி மறுபடியும் அந்த அவதாரிக்கையை படிச்சுடலாம். ஏவம் பிராபியசிய சரண்யசிய, பிராபியம் யாரு? சரண ஆசிரியனியனான பெருமாள், சரண்யான்னு அர்த்தம். சரணம் கந்தும் யோக்யா, அப்படிப்பட்டவர் சரண்ய. யோக்யார்த்தே எத்பிரத்தியம் வந்து சரண்யான்னு ஆயிருக்கு. அப்புறம் பிராப்தாவான தன்னுடைய சொரூபம் என்ன? இது ரெண்டுத்தையும் பெருமாளே தெரிய வைக்கிறார். அவர் எவ்வளவு உயர்ந்தவர், தான் எவ்வளவு தாழ்ந்தவன் என்கிற சொரூபம். ஆத்மாவும் வஸ்துதா ஞானஸ்வரூபம்தான். அவனும் வந்து பரமாத்மாவை அடைவதற்கு யோக்கியமானவன், பரமாத்மா சாமியம் அடைவதற்கு யோக்கியமானவன். அப்படி சாயுஜ்யம் சாலோக்கியம் இத்தியாதி புருஷார்த்தங்களை அடைவதற்கு, அப்படியான மோக்ஷ புருஷார்த்தங்களை அடைவதற்கு யோக்கியமானவன். ஆனால் தற்பொழுது மணிவரைவ சௌரேகே நித்யஹத்யோபி ஜீவா கலுஷமதி ரவிந்தன் கிங்கரத்வாதிராஜ்யம் விதி பரிணதி வேதாத் தீக்ஷிதஸ்தேன காலே குரு பரிஷதுபஜ்ஞம் பிராப்திய கோபாயதி ஸ்வம் என்று சொன்ன கிரமத்தில் அதுதான் இங்க அனுசந்தானம் பண்ணணும். பிராபியமான வஸ்து எப்படிப்பட்டது, பிராப்தாவான நாம் எப்படிப்பட்டவன், சௌரேகே ஹிருத்யா நாம், அது எப்படி சிரேஷ்டமான மணி எப்படி பெருமாளுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த ஆத்மாவானவன் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச வஸ்து. ஆனா என்னாச்சு, கலுஷமத்திகி அவன் அதை அடையாம, பெருமாள் அடையாம இது இங்க தவிச்சுட்டு இருக்கு. ஆனால் ஒரு நல்ல குரு கிடைக்கச்சே அவன் சரணாகத்தை அடைந்து பெருமாளை அடைகிறான்றதுதானே விஷயம். அத மாதிரி இவர் என்ன பண்றார், ரெண்டு சொரூபமும் பெருமாள் கரெக்டா காமிச்சு, பகுனிமே வெத்திதானின்னு காமிச்சு கொடுத்தாரு பாருங்க கீதையில. ஜன்மானி தவச ஆன்யம் வேத சர்வாணி நத்துவம் வேத்த பரந்தபன்னு இருப்பார். அந்த மாதிரியாக பரஸ்வரூபம் எப்படிப்பட்டது, சொஸ்வரூபம் எப்படிப்பட்டது என்று நன்றாக சேத்தன சுரூபத்தையும் பரமாத்ம சுரூபத்தையும் விசதமாக காண்பித்துக் கொடுத்த பெருமாள், ஆஹா, உடனே பெருமாள் காமிச்சு கொடுத்த உடனே அவருக்கு சரணாகதி பண்றதுக்கான சக்தியையும் தானே பெருமாள் அனுகிரகிக்கிறார். அதனால சரணாகதி பண்றார் என்று புரிஞ்சுக்கணும். பகவதா பிரகாசிதேஷு சத்சூன்னு அர்த்தம் சதிசப்தமி. இப்படியாக பெருமாளால் பிரகாசிக்கப்பட்ட அளவில் எது பிரகாசித்தமாச்சுன்னா ஸ்வஸ்வரூபமும் பரமாத்மஸ்வரூபமும் எவ்வளவு வித்தியாசப்பட்டது என்பதாகவும், அந்த பெருமாளை அடைவதற்கு யோக்கியமானவன் நான் என்று இருந்தும் கூட இத்தனால் அடையாமல் இருக்கிறேனே என்றும் நிர்வேதப்படும் அளவிற்கு ஸ்வரூபமானது பிரகாசப்படுத்த அளவில், அந்த பெருமாளுடைய விசலேஷத்தை பிரிவை அசகமானஹா பொறுத்து கொள்ள முடியாதவரான நம்ப அளவந்தார். தஸ்மின்னேவ ஸ்வரூபானுரூப புருஷார்த்த விரோதி நிவர்த்தியர்த்தம், அவரிடத்திலேயே ஸ்வரூபானுரூபமாக தனக்கு வந்தடைந்த கர்மகிருத்தமான விரோதிகளை, அதாவது பகவத் பிராப்திக்கு விரோதியா இருக்கிறதுனால, இல்லைன்னா உடனே அடைஞ்சிருக்கலாமே, பகவத் ஸ்வரூபம் எப்படிப்பட்டது, சேத்தன ஸ்வரூபம் எப்படிப்பட்டது, அது அடையறதுக்காகவே இருக்கிறது, அப்படி ஏண்டா அடையலன்னா அதுக்கு விரோதியான கர்மாக்கள் இருக்கிறது என்று அறிந்து அவைகளை நிவர்த்தி அர்த்தம் அவைகளை போக்கு கடிப்பதற்காக சுவாதிகாரோசிதாம் பிரபத்தியும், தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு செய்யக்கூடியதான பிரபத்தி என்று, பிரபத்தி சர்வாதிகாரம்னு ஏற்கனவே சொன்னேன், அப்படிப்பட்ட பிரபத்தியும் விஷதம் பிரயுங்கே, விஷதமாக பிரயோகம் பண்ணுகிறார் இந்த ஸ்லோகத்தில். தர்மே நிஷ்டா ஸ்திதி எஸ்ய சா தர்மனிஷ்டா. தர்மத்தில் ஒரு ஸ்திதி இருக்க வேண்டும், ஸ்திரமான புத்தி இருக்கணும். ஸ்திரதியம் அனகம்னு சொல்றார் பாருங்க, ஸ்திரதியம் ஸ்திரதியா ஆச்சாரியாளுக்கும் இருக்கணும் சிஷ்யாளுக்கும் இருக்கணும். தர்மே நிஷ்டா ஸ்திதி எஸ்ய சா தர்மனிஷ்டா, தர்மே ஸ்திரமான புத்தி யாருக்கு இருக்கிறதோ அவன் தர்மனிஷ்டன். தர்மரூபா நிஷ்டா எஸ்ய இதுவா, இல்லைன்னா தர்மரூபமான ஒரு நிஷ்டை இருக்கிறதே. நிஷ்டைனா ஒரு அனுஷ்டானத்துல இருக்கிற கண்டினியூட்டி, ஸ்ரத்தை அத நிஷ்டான்னு சொல்லுங்க. கர்மாவில் இருக்கிற ஸ்ரத்தை ஸ்ரத்தாவிவேசோமன்யத்தான்ற பாருங்க, அந்த மாதிரி கட்டோபனிஷத்துல ஸ்ரத்தையானது அந்த நச்சிகேதசுன்ற குழந்தைக்கு வந்து புகுந்தது, அதன் நெஞ்சுள் புகுந்ததுன்னு சொல்ற மாதிரியாக அந்த நிஷ்டை இருக்கணும். அந்த நிஷ்டை நம்மளுக்கு வந்து, அந்த ஸ்ரத்தையானது வந்து நம்ம மனசுல உட்புகுந்திருக்கணும். அப்படி தர்மரூபா நிஷ்டா யாருக்கு இருக்கிறதோ அவன் தர்ம நிஷ்டா. தர்மே இந்த தர்மே நிதிஷ்டதி இதுவா, தர்மத்துல நிசேஷமாக திஷ்டதி. தர்ம நிஷ்டான்றது நீ உபசர்க்க பூர்வகமான ஸ்தா தாத்து. தர்மே நிதிஷ்டதி, தர்மத்தில் நிசேஷமாக நிலை நிற்கிறான் என்பதனால் தர்ம நிஷ்டா. அகம் தர்ம நிஷ்டா நாஸ்மின்னு சாதிக்கிறார். சாதாரணமா தர்ம நிஷ்டையானது வேணும், ஆனால் எனக்கு உபாயமாக எதுவுமே இல்லைன்னு இருந்த ஆக்கிஞ்சின்னத்தை சொல்லணும். என்னடா எவ்வளவு மார்க் வாங்கினா அந்த மார்க்கை வச்சு பெருமைப்பட்டு இருக்க கூடாது. அடியேன்னு ஒன்னும் இல்லை சுவாமி, நான் ஏதோ வாங்கியிருக்கேன் அப்படி சொல்றதுன்றது பெரிய விஷயம். 98 மார்க் வாங்கியிருந்தா கூட, 98% வாங்கியிருந்தா கூட, அது ஏதோ லௌகிக வித்ய சுவாமின்னு அதுல ஏதோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இவரும் என்ன பண்றாரு, நதர்மனிஷ்ட தர்மனிஷ்ட இருந்தாலும் கூட அதுவே சாதனமாகும் அளவிற்கு அதில் எனக்கு ஊற்றம் உள்ளதா இல்லையா என்று தெரியாது. ஆனால் அடியனுக்கு இருக்கிற ஊற்றம் பரமாத்மாவை தேவரீரை பற்றுவதற்கு, தேவரீருடைய திருவடியை அடைவதற்கு ஏற்றதா இல்லையா என்று தெரியாது. நம்மளுக்கு எங்க தெரியும், நம்ம கிட்ட இருக்கிற வஸ்து அப்ப நம்மளா வசதியா நினைச்சிட்டு இருப்போம், ஐயோ நான் தான் பெரிய பரம பக்தன், நான் கார்த்தாலையும் சாயங்காலமும் பெருமாள் சேவிக்க போற நோக்கலும் அப்படில. அதெல்லாம் சாதனமாக, அதனால ஏதோ நம்ம சாதனம் நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் சாதனமானா கிடையாது. மகர்ஷிகள் அனுஷ்டானம் பண்ண அந்த கிரமத்துல நம்மளால அனுஷ்டானம் பண்ண முடியிருந்தா அதுக்கு எதுக்கு நம்மளுக்கு சாதன அனுஷ்டானத்தினால ஏற்படுற கர்வம் வரவே கூடாது. அதனால நதர்ம நிஷ்டோஸ்மின்னு சாதிக்கிறார். யதாவஸ்தித கர்மயோக பரிக்கர அனர்ஹா இத்யர்த்தா. நதர்ம நிஷ்டோஸ்மின்னா என்ன அர்த்தம், தர்மம்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய கர்மாக்கள் நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் அதுதானே தர்மம். வேத விகித இஷ்ட சாதனத்தாக்கோ தர்மஹா என்று, அப்புறம் சித்த தர்மம்ன்றது பெருமாள். பெருமாள் யதாவஸ்தித கர்மயோக தற்பரிக்கிற யதாவஸ்தித்தமான கர்மயோகங்களை அனுஷ்டானம் பண்ணணுமே, அதுவோ அதுக்கு வேண்டிய உபகரணங்களோ அதெல்லாம் இல்லை, என்கிட்ட இல்லை, அதுக்கெல்லாம் நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன். இருந்தாலே கூட அது என்ன, ஒரு சின்னதா ஒரு குச்சியை வச்சுட்டு நாம இந்த போட்டை, நான் போட்டை வச்சுன்னு கடந்துடுவேன், குச்சியை வச்சுன்னு போக முடியுமா, அதுக்கு நான் அந்த குச்சி பரியாப்தமா இல்லையான்னு தெரிய வேண்டாமா, பெரிய கட்டையை வச்சு தள்ள வேண்டிய கப்பலை என்ன ஒரு போட்டை சின்னதா குச்சியை வச்சுன்னு தள்ள முடியுமா, அது தெரியுமா வித்தியாசம் எனக்கு, அது எவ்வளவு பெருசு வேணும், வசதா நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா, யாருன்னா அதுக்கு மெஷர்மெண்ட் வச்சிருக்காளா, கிடையாது. நான் பண்ற தர்மானுஷ்டானம் ஏதோ பண்றேன் சுவாமின், அதெல்லாம் தேவரீர் அடையறதுக்கு பரியாப்தமோ இல்லையோ, அதனால நான் நதர்ம நிஷ்டோஸ்மின்னு சொல்லிக்கிறேன். யதாவஸ்தித கர்மயோக தத் பரிக்கர அனர்ஹா, யதாவஸ்தித்தமான கர்மயோகம் இருக்கே, நாங்க ஏதோ கர்மயோகம் பண்றோம் சுவாமின், யதாவஸ்தித்தமான கர்மயோக அனுஷ்டானம் நாங்க பண்ண தெரிஞ்சுட்டு இருக்கோமா இல்லையான்னு தெரியாது. அதனால அதனுடைய பரிக்கரங்கள் கர்மயோகத்துக்கோ அதுக்கு வேண்டிய உபகரணங்கள் அதெல்லாம் என்கிட்ட இல்லை. அதேவ நச்சாத்மவேதி, எப்ப கர்மயோகமே பண்ண அனுஷ்டானம் பண்ண தெரியலையோ, ஆத்மவேதியாக சித்தி ஆத்மவேதி கை சொஸ்வரூப ஞானமானது வராது. அதாவது கர்மயோ, அதாவது முதல் 6 அத்தியாயத்துல கீதையில கர்மயோகத்துக்கு அந்தர்கத்தமாகவே ஒரு ஞான யோகம் இருக்கு, அதனால ஆத்மாவை பார்க்க முடியும், ஆத்ம சாட்சா்காரம் பண்ணணும்ன்றதானே கீதையில சொல்றார். அந்த அந்த விஷயத்தை இங்க எடுத்துக்கிறார். யதாவஸ்தித கர்மயோக தற்பரிக்கிற அனர்ஹான்னு சொல்லிட்டு, அதனாலேயே கர்மயோக அனுஷ்டானம் இல்லாததுனாலேயே அதற்கு அதுலேயே அந்தர்பூத்தமான ஆத்ம வேதனம்னு சொல்லக்கூடிய பரிசுத்த ஆத்ம வேதனம் இருக்கே, அதுக்கும் அதியன் அசக்தன் அன ந பரிசுத்த ஆத்ம வேதன சீலஹா அப்படின்னு தன்னை சொல்லிக்கிற, அது 6 அத்தியாய பரியந்தமான அர்த்தத்தை சொல்லியிருக்க. அதற்கப்புறம் ஞானயோக ரூபம் ததபேட்சித்தம் வா புஷ்கலம் ஞானம், ஞானயோகத்துக்கு அபேட்சிதமான புஷ்கலமான ஞானமும் எங்கிட்ட இல்லை. சரி, அப்ப வந்து பக்தியாவது இருக்கா அப்படின்னா, இது ரெண்டும் தன்னுடைய அபாவாதேவ ஞானயோகமோ கர்மயோகமோ இல்லாததுனால, அது மட்டும் இல்லாம ஞானயோகமோ அதுக்கு வேண்டிய ஞானமோ இல்லாததுனால என்ன பக்திமான் பக்தியும் சித்திக்கல. பக்தியா துவனன்யா சக்கியா என்ற இடங்களில் தேவரீதே சொன்ன பக்தியானது எனக்கு சித்திகளேன்னு அர்த்தம். பக்தியா துணன்யா சக்கியா இத்தியாதி சூக்தா பக்திர்மே நவித்யதே இத்தியாதி இடங்கள்ல நீர் பறக்க பேசியிருக்கிறே கீதையில, பக்தியா துவனன்யா சக்கியா ஏவம் விதோர்ஜுனா அப்படின்னு சாதிச்சிருக்காரே, அந்த பக்தியாவது என்னிடத்துல இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. நவித்யதே பக்தியா துவனன்யா சக்கியா இத்தியாதிஷு உக்தா பக்தி மே நவித்யதே அத்ர சரணம் துவாம் பிரபன்னாயே தியானயோக விவர்ஜிதாக தேபி மிருத்யுமதிக்ரம்ய யாந்தி தத் வைஷ்ணவம் பதம் இதி பிரம்மவச்சனம் அனுசந்தேயம் பிராமவச்சனம் அனுசந்தேயம். அதாவது சரணம் துவாம் பிரபன்னாயே தியானயோக விவர்ஜிதாக தேபி மிருத்யுமதிக்ரம்ய யாந்தி தத் வைஷ்ணவம் பதம். யார் உன்னை சரணாகத்தை அடைகிறார்களோ பிரபன்னாளாக இருக்கிறார்களோ அவர்கள் தியானயோகம் பண்ணலை என்றாலும் கூட தியானமோ அதாவது ஞானயோகமோ கர்மயோகமோ பக்தி யோகமோ அனுஷ்டானம் பண்ணலைன்னா கூட மிருத்யுமதிக்ரம்ய மிருத்யுவை தாண்டி அதாவது புன புனகா ஜனன மரணம் இத்தியாதி மிருத்யு அதுக்கப்புறம் ஜனனம் அதுக்கப்புறம் மிருத்யு என்ற மிருத்யும் அதிக்ரம்ய அதை தாண்டி யாந்தி தத் வைஷ்ணவம் பதம் அந்த விஷ்ணுவனுடைய சரணாரவிந்தத்தை வைஷ்ணவ பதமாகிற ஸ்ரீவைகுண்டத்தை அடைகிறார்கள் என்று பிராம வச்சனம் அனுசந்தேயம் பிரம்ம சம்பந்தியான வச்சனம் பிரம்மா சத்துர்முகன் சொல்றார். அந்த வச்சனத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொள்ள வேண்டியது இந்த இடத்தில். தொச்சரணாரவிந்த இத்தியனேன பவித்ரத்வ போக்யத்தே வெஜ்யதே. தொச்சரணாரவிந்தம்னு சொல்லிச்சு அவர் மனசுல என்னடா இருக்கு அப்படின்னால் அது பவித்திரமானது போக்யமானது என்கிற புத்தியானது இருக்கிறது என்று வெஜ்யேதே. தொச்சரணாரவிந்த சப்தத்தினால அதனுடைய பவித்திரத்துவமும் அதனுடைய போக்யத்துவமும் வெளிப்படுகின்றன, சொல்லாமலேயே தெரிகின்றன என்று அர்த்தம். அத்ராயம் கிரமஹா சாஸ்திரத்துல என்ன கிரமம்னால் சாஸ்திர தத்துவ ஜானதா கர்மயோக தேன ஜிதஸ்வாந்தஸ்ய பரிசுத்த ஆத்ம பாவனாரூபா ஜானயோக தத்வாரா சாட்சாத் கர்மயோகேனைவா ஆத்மாவலோகனம் இல்லைன்னா ஞானயோகத்தின் மூலமாவோ இல்லைன்னா சாட்சாத் கர்மயோகேனைவ என்ன அதுல வந்து ஞானயோகத்துல அதிகாரியா இருந்தா கூட கர்மயோகத்தையே அனுஷ்டானம் பண்ணுன்னு சாதிக்கிற அதனால சாட்சாத் கர்மயோகேனைவ வா ஆத்மாவலோகனம் தேன லப்த அதிகாரஸ்திய அதுல வந்து அவனுக்கு அதிகாரம் வந்தாவட்டு பக்தி யோகம் ததா தத் பிராப்திஹி அதற்கு அப்புறம் பரமாத்ம பிராப்தி என்றுதான் கிரமம். ஆனால் இப்ப என்ன பண்றார் இதிலெல்லாம் நான் அசமர்த்தன்னு சொல்றதுனால சரணாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்தியேன்னு சொன்ன மாதிரியாக சரணாகத்தையே அனுஷ்டானம் பண்றார். சரணாகத்தாளுக்கு வந்து தியான யோகாதிகள் தேவையில்லைன்றதான பிரமாண வசனத்தையும் எடுத்து காமிச்சார். பக்தியா துணன்யா சக்கியான்னு பக்தி அதெல்லாம் விட்டுட்டு கூட சரணம் துவாம் பிரபன்னாயே தியான யோக விவர்ஜிதாக தேபி முத்திமதி கிரமியாந்தி தத் வைஷ்ணவம் பதம் என்ற பிரமாண வசனத்தை கொண்டு சரணாகத்தியினுடைய சரணாகத்தியினுடைய உன்னதமான ஒரு உபாயத்துவமானது சொல்லப்படுகிறதே அதையும் எடுத்து சொல்லி அதை இங்கு அனுஷ்டானம் பண்ணுவதாக சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்றார் இந்த ஸ்லோகத்துக்கு. அஸ்மின் ஜென்மனி கர்மயோக அபாவேபி இந்த ஜென்மத்தில் கர்மயோகம் இல்லைன்னா கூட பூர்வ ஜென்மகிருத்தேன ஞானயோக சாத் பூர்வ ஜென்மத்தில் ஞானயோகமே பண்ணிருக்கலாமே. இதானின் ததுவை அபாவேபி இப்ப கர்மயோகமும் ஞானயோகமும் ரெண்டுமே இல்லைன்னா கூட ஜன்மாந்திர சகசிரேன சகசிரேஷு இத்தியாதி பிரதிபாதித்த கிரமேன ஜன்மாந்திர சகசிரேஷு ஜன்மாந்திர ஆயிரம் ஜென்மாவுக்கு முன்ன கூட எப்பாவது நல்ல காரியம் பண்ணியிருந்தான்னா அவனுக்கு பக்தி யோகமானது சித்திக்கும் என்று உத்தரோத்தர நிஷேதி கவனிக்கா. அதனால இதை காட்டிலும் போயிருந்தா அது அதுவும் இல்லை அதுவும் இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்றதுல ந தர்ம நிஷ்டோஸ்மி நஜாத்ம வேதி ந பக்திமான் என்று மூன்று கிரமம் வைத்திருக்கிறார் என அந்த அதெல்லாம் என்கிட்ட இல்லை என்பதற்கு இது பக்தி யோகசியா பக்தி யோகசியாத் அப்ப பக்தி யோகம் இருக்கலாமே அப்படின்னா அதுவும் இல்லை. ஏவம் அனன்ய சாதனஹா வேறொரு சாதனத்தையும் அடியனிடம் கொள்ளாதவனாக அகமித்ய அபிப்பிராயேன ஆகா. அதனால ஏவம் அனன்ய சாதனஹா அகம் நான் எந்த ஒரு சாதனமும் இல்லாமல் சாதன விஹீனன் என்ற அபிப்பிராயத்தில் சாதிக்கிறார் அகிஞ்சனஹா. அதாவது சாதனத்தேன, உன்னை அடைவதற்கு இன்ஸ்ட்ருமெண்டாக என்கிடத்தில் எதுவும் இல்லை, இதுதான் இருந்தாலே இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால நான் வந்து நானே அடைஞ்சிடுவேன் சுவாமி அப்படின்னா அவர் விட்டுருவார், கை விட்டுருவேன். அதனால என்கிட்ட ஆக்கிஞ்சின்யம் அனநேகதித்வம்னு சொல்றோம் பாருங்க, இந்த ஆக்கிஞ்சின்யமும் அனநேகதித்வம் ரொம்ப முக்கியமா வேணும். ஏத்வா கர்மயோகாதி ஹேத்துபூத குணக்கிரியாதி சம்பாதன தௌஷ்கரியா அபிப்பிராயன அகிஞ்சனத்வோக்தி. கர்மயோகாதிக்கெல்லாம் ஹேத்துபூத்தமான குணங்கள் தன்னிடத்துல வேணும். அதுக்கான யாக யஜ்யாத்ய அனுஷ்டானம் சக்தி தஸ்கிரியா, பஞ்ச மகா யஜ்யாத்ய அனுஷ்டானம் சக்தி தஸ்கிரியான்னு சொன்ன கிரியை வேணும். அதெல்லாம் சம்பாதன தௌஷ்கரியா அபிப்பிராயன், அதெல்லாம் என்னால இப்ப சம்பாதிக்க முடியுமா சுவாமி? ஒரு தர்ப்பம் கிரகிக்கிறதுக்கு போறதுக்கே கஷ்டமா இருக்கு. என்ன ஒரு தர்ப்பத்தை கிரகிச்சுன்னு வந்தா அது 1000 கஷ்டமா இருக்கு, பூனல் நூக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு, யாருடையாவது போய் நிக்கிறோம். இப்படி சாதாரணமான சின்ன சின்ன காரியங்களே பண்ணிக்க முடியாத நாம் சாதனா அனுஷ்டானம் பண்ணி எங்க சுவாமி தேவர் எண்ட வருது வந்து சேர்றது அப்படின்னு தாத்பரியம். ஏவம் அனன்ய சாதனோகம் இத்தியாதி இத்தியபிப்பிராயண அகிஞ்சனஹாய். எத்வா கர்மயோகாதி ஹேத்துபூத குணக்கிரியாதி சம்பாதன தௌஷ்கரியா அபிப்பிராயன், அதாவது கர்மயோகத்துக்கு ஹேத்துபூத்தமான குணமோ கிரியையோ இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு அடியனால முடியாதானபடினால அகிஞ்சனத்துவம் சொன்னார். அடியனால முடியாது என்று சொல்லி அகிஞ்சனத்துவத்தை சொன்னார். சோ அகிஞ்சன்யம் ஆயிடுச்சு, அகிஞ்சனசிய பாவா அகிஞ்சன்யம், என்கிட்ட ஒன்னும் இல்லைன்னு, சாதனமாக ஒன்றும் இல்லை, பெருமாள் அடைவதற்கு சாதனமாக என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்ற ஸ்திதி இருக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு வழி இருக்கு சுவாமி, நான் பாத்துக்கிறேன்னா அனுப்பிச்சுடுவார் பாத்துக்கோபான்னு, அது இல்லைன்றத சொல்லணும், தெரிவிக்கணும். ஈதிருஷ்ய தேக்கிம் மயா, இப்படிப்பட்ட உனக்கு என்னால் என்னவா வேணும் அப்படின்னு பெருமாள் கேட்கிறதா, ஒரு சாதனமும் இல்லைன்ற, அப்ப என்னால என்ன உனக்கு பிரயோஜனம், உன்னால எனக்கு ஒன்றும் இல்லை, என்னால உனக்கு ஒன்று என்ன வேணும் சொல்லு. அதனால என்னால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லப்பா, ஏன்னா உங்ககிட்ட ஒன்னும் சர்டிபிகேட்டே வச்சுட்டு இல்லையே, கர்மயோக சர்டிபிகேட்டும் இல்ல, ஞான யோக சர்டிபிகேட்டும் இல்ல, பக்தி யோக சர்டிபிகேட்டும் இல்ல, நீயே சொல்லிட்ட வாயாலேயே, அதனால வேற யாரா பாத்துன்னு போக வேண்டியதுதானப்பா, எங்கிட்ட எதுக்கு பாவரே அப்படின்னு பெருமாள் கேட்பார். ஒன்னு சரண்யாந்தரம் பிரயோஜனாந்தரம் வா பரிகிருஹியதாம் இத்தியதாஹ அனன்யகதி, வேற யாரும் இல்ல எனக்கு, சரண்யாந்தர பிராபியாந்தர ரஹிதா, வேற ஒருத்தரை சரண்யனாக பற்றுவதற்கு ஒருவன் இல்லை, பிராபியமாக மற்றொருவன் பக்கலில் செல்வதற்கு இல்லை, நான் உண்மையே சரணாக தஞ்சமாக சரணடைகிறேன் என்று அனன்யகதி உபயத்திர ஹேத்தும் அபிப்பிரேத்தியாக சரண்யத்வாத மூலமிதி. ரெண்டு பக்கத்திலையும் நீ ஒன்ன விட்டா வேற நல்ல சரண்யன் கிடையாது, அது உன்ன உபாயமாக உன்னுடைய சரணாரவிந்தத்தை விட்டாலும் வேற வழி கிடையாது, நீயும் உன்னுடைய சரணாரவிந்தமும் தான் கதி என்பதாக சரண்யேத்தி சம்புத்தியா, சரண்யன்றது சம்போதனம். அதனால என்ன ஞாபகப்படுத்தப்படுது, மாமேகம் சரணம் விரஜ, மாமேகமேவ சரணம் ஆத்மானம் சர்வதேகினாம் யாஹி சர்வாத்மபாவேன யாஸ்யசி அகுதோபயம் இது ஸ்வவாக்கியானி சூட்சியந்தே. பெருமாளே சாதிச்ச வாக்கியங்கள் அதெல்லாம் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தப்படுகின்றன. இந்த சரண்யான்ற சப்தத்தினால நீர் சொன்னதானே சுவாமி, அன்னைக்கு இதெல்லாம் சரண்யன்னு சம்போதனம் பண்ணி மாமேகம் சரணம் ரஜான்னு சொன்னீரே, மாமேகமேவ சரணம் ஆத்மானம் சர்வதேகினாம் மட்டுமே தேகிகள் தேகத்தையுடையவர்கள் சரணாகத்தை அடைந்து உய்ய முடியும். யாய் சர்வாத்மபாவேன யாஸ்தி சகுதோபயம், எல்லாம் பெருமாள் தான் எண்ணி போறவனுக்கு எங்கிருந்து பயம் வரப்போறது, யாஸ்தி அகுதோபயம் அகுதோபயம் குத்தஸ்டப்பி நயம் அர்த்தம், எங்கிருந்தும் பயம் வருவதில்லை என்று சுவாக்கியான பெருமாளுடைய வாக்கியங்களையே இந்த சரண்யன்ற சம்போதனம் சொல்லுகிறது. ஏன்னா இன்டெரக்டா சொல்றதுன்னு அர்த்தம், சரண்யான் இங்கேயும் வருது, அவ சர்வலோக சரண்யாய அப்படி ராகவாய மகாத்மனே விபீஷ் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத்தமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் அர்த்தம். அந்த மாதிரி யாஹி சர்வாத்மபாவேன யாஸ்தி ஹியகுதோபயம் இது ஸ்வவாக்கியானி சூச்சந்தி ததா, அதே மாதிரியாக சர்வலோக சரண்யாய, அதே அவரே எடுத்துட்டார், சர்வலோக சரண்யாய சரண்யம் சரணம் சத்வாம் ஆகுர் திவ்யா மகர்ஷயா இத்தியாத்யபி, இந்த மாதிரி வாக்கியங்களும் நம்மளுக்கு ஞாபகம் வருது. ததா லிங்க புராணத்திலையும் ஏகப் புருஷ ஸ்ரேஷ்டா பரமாத்மா சனாதனாம் யஸ்மாத் பிரம்ம தத சர்வம் சமாதமாசித்யைவ யுஜ்யதே. ஒரே ஒருத்தன் தான் புருஷ ஸ்ரேஷ்டன் பரமாத்மா சனாதனன் என்று சொல்லப்படுகிறார். யஸ்மாத் பிரம்மா தத சர்வம், எதிலிருந்து பிரம்மா உற்பத்தியானாரோ எதிலிருந்துதான் மற்ற எல்லா வஸ்துக்களும் வந்தனவோ, தமாசித்யம் உச்சியந்தே அவனையே ஆசிரிச்சுதான் மோட்சத்தையும் பெறுகின்றனவோ என்று புராண வச்சனம் லிங்க புராணம். புராணசார சமுச்சயம் என்ற கிரந்தத்திலையும் கூட நான்யம் தேவமுபாசீத விஷ்ணோ பரம காரணாத் விஷ்ணோஹோ அந்யம் தேவம் ந உபாசீத பரம சனாதனான பரமாத்மாவை காட்டிலும் வேற எந்த ஒரு வஸ்துவையும் உபாசிக்காதே. ஏக புருஷ ஸ்ரேஷ்டா அவனையே உபாசி. அதுக்கப்புறம் சரண்யம் சரணம் சத்வா மாஹுர் திவ்யா மஹர். அதுக்கப்புறம் பரம காரணாத் மாயா மாயா முத்தர் துகாமோ வை, மாயையிலிருந்து அவர் தான் வெளிக்கொண்டு கொணர்வார். சாய் தேவதா கணாவை நான்யம் தேவ உபாசீத விஷ்ணோ பரம காரணாத் மாயா முத்தர்த்து காமோ வை யோ தேவதா கணஹாம். அதில் ஏதோ ஒரு பதம் இருக்கு, அது சரியா புரியல. மாயா உத்தர்த்து காமஹா, அவர்தான் நம்ம மாயையை நம்மளிடத்திலிருந்து எடுத்து விடுவார், எடுப்பார், மாயையை ஒழிப்பார். நச்சான்ய ஞான கர்மாபியாம் நான்ய பக்தியா பரம் பதம், ஞானத்தினாலேயோ கர்மாவினாலேயோ பக்தியினாலேயோ பரமபதம் கிடையாது. பிராப்னோதி புருஷஸ் தஸ்மாத் தமேவ சரணம் பஜேத், கொடுக்கிறவர் பெருமாள் தான், அதனால அவர்கால் லிய விழுந்துருங்கோ. ஞானத்தையோ கர்மாவையோ பக்தியையோ நம்பி இருக்காதீர்கள் என்று வச்சனம் சொல்றது. சங்கர்ஷ்ண சம்ஹிதையிலையும் சர்வ தர்மான் பரித்தியஜ தமேவ சரணம் பிரஜேத் பகவந்தம் வாசுதேவம் பரானந்த விபூதிதம், எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு கூட பரமாத்மாவை அடையுங்கள் பகவான். அதனால் விட்டுட்டுன்னு அர்த்தம் கிடையாது, இதெல்லாம் நம்மளுக்கு சாதனம் என்று நினைத்து கொள்ளாமல்னு அர்த்தம். பண்ணிட்டே இருக்கணும், பண்ணிட்டே இருக்கச்சே இது அதை நம்பணும். ஏன்னா பெருமாளுடைய சரணாரவிந்தத்தை நம்பணும். தேவம் நான்யம் தேவம் உபாசீத அப்படின்றது தஸ்மாத் தமேவ சரணம் ரஜேத் நச்ச அந்ய ஞான கர்மாபியாம் நான்யத் பக்தியா பரம் பதம், ஞான கர்மா நான்ய பக்தியா பரம் பதம். வேற ஞானத்தினாலேயோ கர்மாவினாலேயோ பக்தியினாலேயோ வேற யாருக்கோ பண்றதுனால ஒன்றும் வருதில்லை. பிராப்னோதி புருஷஸ் தஸ்மாத் தமேவ சரணம் ரஜேத், அதனால அந்த பெருமாளையே சரணாகத்தை அடையுங்கள். நச்சான்யத்து ஞான கர்மாபியாம் நான்ய பக்தியா பரம்பதம் பிராப்னோதி புருஷஸ் தஸ்மாத் தாமேவ சரணம். அதாவது பெருமாள் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஒருத்தனை அடையறதில்லை, அவர் ஏதோ வேற ஏதோ எதிர்பார்க்கிறார். அது மாதிரி நீயும் இருக்கணும்னு சங்கர்ஷ்ண சம்ஹிதாயாம்ச்ச, அவரிடத்துல சர்வபாவேன சரணாகத்தி பண்ணணும். சர்வ தர்மான் பரித்தியஜ தமேவ சரணம் பிரஜேத்து பகவந்தம் வாசுதேவம் பரானந்த விபூதிதம்ன்றதாக சங்கர்ஷ்ணனுக்கு சொல்றது. ஜெயாக்கிய சம்ஹிதையானது தமேவ சர்வபாவேன பிரயாஹித்வம் மகாமுனே, அவரையே எல்லாம் என்று நினைத்துக் கொண்டு மகாமுனே அவரையே சரணாகதி அடை. சர்வபாவேன தமேவ சர்வபாவேன அன்யத் சர்வம் பரித்தியஜ்ய, மற்ற எல்லாவற்றையும் விட்டுட்டு தமேவ சரணம் பிரஜேதி. இதெல்லாம் இவ்வளவும் பண்ணிக்கூட நம்ம எதையும் விட்டுட்டு சரணாகதி பண்றது இல்லை, ஏதோ நம்மளுக்குன்னு நம்ம சில விஷயங்களை வச்சுட்டு ஓடிட்டு. விஸ்வக்சேன சம்ஹிதாயாம் அதுலயும் சொல்ற சர்வ தர்மான் சர்வ காமான் ஐகா ஆமுஷ்மிகான் அபி சந்தியஜ்ய விதினா நித்யம் ஷட்விதாம் சரணாகதிம். சர்வ தர்மான் சர்வ காமான் ஐகிக ஆமுஷ்மிகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஷட்விதாம் சரணாகதிம் ஆச்சாரியானுக்கியா, அந்த ஆறு விதமான சரணாகதி, ஷட்விதா சரணாகத்தின்னு சொல்றாரு பாருங்க. அந்த ஆனுகூல்யச சங்கல்பா பிராத்திகூல்யச வர்ஜனம் ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசா கோப்தத்துவ வர்ணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகத்தின்னு சொல்ற ஷட்விதாம் சரணாகத்தின் ஆச்சாரிய அனுஜையா குறியாத், ஆச்சாரியருடைய இஷ்டப்படி பண்ணணும், ஆச்சாரியருடைய பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணணும். மருத்துவ அனுஜை அனுஜானா பர்மிஷன் இல்லையா. சாஸ்திர திருஷ்டேனவர்த் மனா, அதுவும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட மார்க்கத்தில் செய்ய வேண்டும். வர்த்மன மார்க்கம், அந்த அந்த மார்க்கத்தில் பண்ணணும், அந்த பந்தாவில் பண்ணணும். காலேஷ்வபிச்ச சர்வேஷு இத்தியாதி பிரசித்தம். அது எப்ப வேணா பண்ணலாம், அது நியத அதிகம், அது சர்வாதிகாரம், அதுவும் காலத்துக்கு நியமம் இல்லை. சர்வே சர்வேஷு இத்தியாதி காலேஷ்வபிச்ச சர்வேஷுன்றதுனால பிரசித்தம். தத்தோ அந்நத்திர சர்வத்திர பயாதிசயம் வெஞ்சயித்தும் தொத்பாத மூலம் இத்தியுக்தம். தொத்பாத மூலம் எதுக்கு சுவாமின்னு உங்களுடைய சரணாகதி, உங்க கால்ட சரணாகதி, மற்றதெல்லாம் இந்த லோகத்துல பயத்தை கொடுக்கக்கூடியது, அது ஒண்ணுதான் அபயம் கொடுக்கக்கூடியது என்று எண்ணம். தொத்பாத மூலம் இத்தியுக்தம் பரமபிராப்திய தவைவ பாத மூலம் பிரவிஷ்டானாமேவ அப்னராவிருத்திஹி. பரமபிராப்தியமான உன்னுடைய சரணாரவிந்தத்தைபவர்களுக்கு தான் அப்னராவிருத்தி, வேற யாருக்கும் இல்ல. அத்தாரணம் மே பலமித்யபி சூச்சியதே. அதனால அந்த சரணாரவிந்தத்தை தாரணம் பண்றது மே எனக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. அனன்யகதிஹி இத்தியேதத் சாமர்த்தியா சதத் சித்திஹி. அனன்யகதிஹின்னு சொல்றதுனாலையும் வேற யாருடைய சரணாரவிந்தமும் நமக்கு உத்தாரம் இல்லை என்பதும் பிரசித்தம். முமுக்ஷுர்வை சரணமாம் பிரபத்யே இதி ஸ்ருத்யுக்தமாஹ. அதே மாதிரி முமுக்ஷுர்வை சரணமாம் பிரபத்யேன்னு ஸ்ருதி சொல்றது, ஸ்ருதியே சரணாகத்திய சொல்ற இடம் அது. சரணம் பிரபத்யே ஏதாவதா ஸ்வனிஷ்டாவச்சனேன, தன்னுடைய ஸ்வனிஷ்டாவச்சனேன அர்த்தம் தானே சொல்லி. மந்திரே பூர்வகண்ட சப்தத்தா அர்த்தத தரிசிதா. ஸ்வனிஷ்டாவச்சனத்தினால என்ன ஆச்சுன்னா தானே பண்றார் இந்த பிரபத்திய யாமுனாச்சாரியர் தானே பண்றார், சுனிஷ்டையா பண்றார். பூர்வ கண்ட சப்த மந்திரே என்ன, பூர்வகண்டத்தினுடைய அர்த்தமானது துவய மந்திரத்துல பூர்வகண்டத்தினுடைய அர்த்தமானது சப்தத்தினாலையும் அர்த்தத்தினாலையும் இங்க பிரதர்சிதமாயிருக்கிறது என்று ரகசியமான விஷயம். என்ன சரணமகம் பிரபத்தியன்னு வருது பாருங்க, சரணமகம் பிரபத்தியன்ற அந்த மந்திரத்துல இருக்கிறதும் வந்திருக்கு, சர்வதர்மான் பரித்தியஜையில இருக்கிறதும் வந்திருக்கு. பிரபத்தி பிரகரணே சரண சப்த உபாய பரைதி அகிர்புக்ஞ சம்ஹிதாயா முக்தம். பிரபத்தி பிரகரணத்துல சரண சப்தமானது உபாயம்ன்ற அர்த்தத்துல வருது. அப்ப வந்து உபாயம்னா என்ன அர்த்தம், அதையே உபாயமாக பற்ற வேண்டும், அதுதான் உங்களுக்கு சரணம். சரண சப்தத்துக்கே உபாயம்னு அர்த்தம். அதனால பிரபத்தி பிரகரணத்துல வர சரண சப்தத்துக்கு உபாயம்னு அர்த்தம். உபாயே கிரகரக்ஷித்ரோ சப்த சப்த சரணமித்ய அயம். அதாவது உபாயம்ன்ற அர்த்தத்திலையும் கிரகரக்ஷித்ரோஹோ கிரகம் ரக்ஷிதான்ற இடங்கள்ல எல்லாமும் சரணம்ன்ற சப்தமானது இருக்கு. ஏன்னா சில பேர் என்ன பண்ற ஆத்துக்கு என்ன சரணம்னு பேர் வைக்கிறா, ஏதோ ஒரு சரணம் அப்படி நிலையம் சரணம் எல்லாம் பேர் வைக்கிறா பாரு. அதனால கிரகத்திற்கும் பேர் வைக்கலாம், ரக்ஷிதாவுக்கும் சொல்லும். யார் ரட்சிக்கிறாளோ அவளுக்கும் சரணசப்தமானது போதும். வர்த்ததே சாம்பிரதம் துவேஷா உபாயார்த்தைக்க வாச்சகாம். உபாயத்துல இந்த இடத்துல இப்ப உபாயத்தை மட்டும்தான் சொல்லும். அதனால இந்த இடத்துல வர்த்ததே சாம்பிரதம் துவேஷா. இப்ப அது உபாய சப்தமானது இத்தனை அர்த்தத்துல, கிரகத்துல ரக்ஷிதான்ற அர்த்தத்துல எல்லா இடத்துலயும் பிரயோகம் பண்ணாலும் கூட இந்த இடத்துல பிரபத்தி பிரகரணமான பண்ணால கிரகாதி அர்த்தத்தை இது கொடுக்காது, சரணசப்தம் உபாயம்ன்ற அர்த்தத்தை தான் கொடுக்கும். இது அகிர்புத்ய சம்ஹிதாயா முக்தம். உபாயே கிரக நக்ஷத்ரோ சப்த சரணமித்யம் வர்த்ததே சாம்பிரதம் துவேஷா. நவ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் சரணாகதி உபாயார்த்தைக வாச்சகா, உபாயத்தை மட்டும்தான் சொல்லும், கிரகம் இத்தியாதி அர்த்தங்களை சொல்லாது என்று சாதிக்கிறார். இதுக்கு மேல பிரபத்தி பிரயோகஸ்ட ஏவம் பிரதர்சிதா, பிரபத்தியினுடைய பிரயோகம் எப்படி பண்ணணும்ன்றத இவர் எப்படி காமிச்சிருக்காருன்றத விஸ்தாரமா சாதிக்கிறார். அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாணம் சாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.